श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. दुर्दान्तदैत्यविशिखक्षतपत्रभङ्गम् वीरस्य ते विबुधनायक बाहुमध्यम् श्रीवत्सकौस्तुभ रमावनमालिकाङ्कम् चिन्तानुभूय लभते चरितार्थताम् नः. முப்பத்தி இரண்டாவது பத்தியம், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலம், அதாவது திருமார்பை சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அனுபவித்து நமக்கும் அதை ஒரு வர்ணனையாக அருள்கிறார். 31, 30, 31, 32 அந்த திருக்கரங்கள் அல்லது பாகு, அவைகள் இருக்கக்கூடிய சங்க சக்கரங்கள் மற்றும் அந்த அபயஹஸ்தம், அந்த அபயஹஸ்தமே அவனுக்கு ஒரு ஆபரணம் மாதிரி இருக்குது நம்மளை கவர்ந்து இருக்கிறதுக்கு. இப்போ அந்த திருக்கரங்கள் அல்லது அந்த பாகுனுடைய வர்ணனை முடிஞ்ச உடனே இந்த ரெண்டு பாகுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மத்திய பகுதி, அதாவது அந்த வக்ஷஸ்தலம், திருமார்பு, அந்த திருமார்பை இந்த பத்தியத்தில் வர்ணிக்கிறார். எம்பெருமான் ஒரு வீரன், பராக்கிரமன், பராக்கிரமசாலி அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தீம் இல்லை ஐடியாவை கண்டினியூ பண்ணுறார். பெருமாள் என்ன பண்ணுறான்னா, தைத்தியாவோட அதாவது அசுராவோட யுத்தம் பண்ணிச்சு, அவ அடிக்கக்கூடிய ஆயுதங்கள் குறிப்பாக அம்புகள்லாம் என்ன ஆறுதுன்னு கேட்டால், இவனுடைய மார்பில் வந்து ஒரு கோலம் போட்டுட்டு போகிறதான். அதாவது இவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இவன் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அடையாளம் வேணுமே. அதுக்கு என்னன்னு கேட்டால், அதுக்கு சித்திர பத்திரபங்கம் சொல்வர். பத்திரபங்கம்னு கேட்டால் இந்த இது வாசனை வீசக்கூடிய திரவியங்களை வச்சு இந்த மார்பில் கோடு கோடாக போட்டுக்கிறது. சந்தனத்தில் சில பேர் பூசிக்கிறா பாருங்க, அந்த ஈரத்தை எடுத்து பூசினா அப்படியே அந்த விரல் இதெல்லாம் தெரியும் அப்படியே. அந்த மாதிரி இந்த பத்திரபங்கம்னு சொன்னு கேட்டால், அந்த மார்பில் போட்டுக்கக்கூடிய ஒரு வாசன திரவியத்தை வச்சுன்னு போட்டுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு கோலம் மாதிரி வச்சுக்கலாமா. அப்படி அப்படி என்ன அர்த்தம் கேட்டால், அவன் அடிக்கிற அம்பெல்லாம் வந்து எம்பெருமான திருமார்பில் ஒரு சின்ன கோலத்தை போட்டு போடுதான். மேலும் அந்த திருமார்பு எப்படின்னு கேட்டால், ஸ்ரீவத்சம் இருக்குது, கௌஸ்துபம் இருக்குது, ரமா இருக்கா, வனமாலை இருக்குது, இவைகளால் அது அடையாளம் பெற்றதா இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானோட திருமார்பை நமது மனசானது அனுபவிக்குமேயானால், சிந்தனம் அது மேல போகுமேயானால், அப்போ அந்த மனசு பெற்ற பயனை நாம் அடைவோம்னு தாத்பரியமா இருக்கு இந்த பத்தியத்துக்கு. விபூத நாயகா, விபூத நாயகான்னு போட்டுனதுனால தேவநாயகான்னு அர்த்தமாச்சு. தேவநாதனே லபதே, லபத்தேனா அடைகின்றது. லபு தாத்து ஆத்மநேபதம், ஆத்மநேபதி தாத்து. லபத்தே எது எது லபத்தேனா, நஹ்சிந்தா நஷ்சிந்தா, நஹ்சிந்தா நஷ்சிந்தானாவது. நஹனா அஸ்மாக்கம் நஹ, ஷஷ்டி பகுவச்சனம் அஸ்மசப்தம், மமமே ஆவயோகனவு அஸ்மாக்கம் நஹ. எங்களுடைய சிந்தானா அந்தட்டில் உள்ளம், மனசு. தியானம் பண்ணுறதுன்றது மனசனுடைய வேலை. அப்போ எங்களுடைய மனசு அல்லது எங்களோட உள்ளம் அல்லது எங்களோட எண்ணங்கள் இருக்கு, அவைகள் அது அடைகின்றது. எதை அடைகின்றதுன்னு கேட்டால், சரிதார்த்த தாம். சரிதார்த்த தாம்னு சொன்னால், சரித்த அப்படின்னா செய்யப்பட்ட, அதாவது ஒரு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அர்த்தனா அதனுடைய பயன். அப்போ எதுக்காக முயற்சியை எடுத்துட்டோமோ அப்போ அதோட பயன் அடைச்சு சரிதார்த்தமாக இருது. சரிதார்த்ததா அப்படின்னு சொன்னால் அந்த தன்மை. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் துவம் பதமோ தா பதமோ, அதாவது பதம்னு சொல்ல அந்த அந்த அஃபிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதை கடைசியில் சேர்த்தா அது தன்மையை குறிக்கும். சுஷீலன்னு சொன்னா சுஷீலதா அப்படின்னு சொன்னா சுஷீலமாக இருக்கக்கூடிய சௌஷீலத்துக்கு அது சேம், அது ஒரு சினனிமா இருக்கு. அந்த மாதிரி இது தாத்பரியம். அப்ப சரித்தார்த்ததாம்னு சொல்லச்சு, அது தித்தியா வக்தி ஏகவச்சனம், அந்த நற்பயன் பெற்ற தன்மையின்னு அர்த்தமா இருக்கு. சரித்தார்த்ததானா அந்த ரிசல்ட்டை அக்காம்பிளிஷ் பண்றது, அது பெற்ற பயன், நற்பயன் வச்சுக்கலாம், அதனுடைய தன்மையை அடைகிறது அப்படின்னு தாத்பரியமா இருக்கு. எப்பன்னு கேட்டா அனுபூய, அனுபூய அனுபூயன்னு சொன்னா பூதாத்துக்கு மேல அணுன்ற உபசர்க்கம், அனுபவித்தல் அர்த்தமா இருக்கு. அனுபூயன்னு அனுபவித்த பிறகு, அதாவது தியானத்தை தியானத்தில் நெம்பெருமான திருமார்பை அனுபவித்த பிறகு. இது லெபந்தம், லெபந்தம்னா இது ஒரு காரியத்தை செய்த பிறகுன்னு சொல்றதுக்காக வரக்கூடிய பிரத்தியம். துவா பிரத்தியமும் இருக்கு, கிருத்வானா செய்த பிறகு அப்படின்ட்டு இருக்கு, ரெண்டும் உண்டு. ஆனா அந்த லெபந்தத்துக்கு ஒரு உபசர்க்கம் தேவையா இருக்கு. இப்ப அணுன்றது உபசர்க்கம், இது கிராமர் டெக்னிக்கல் டீடைல்ஸ். பூன்றது தாத்து வினைச்சொல், அதுக்கு மேல அணுன்ற உபசர்க்கம் வருதுனால அது அனுபூத்வான் ஆகாது, அனுபூயன் ஆகும். எதை அனுபூயன்னு கேட்டா அப்ப அதுக்கு அந்த எம்பெருமானுடைய திருமார்ப வர்ணிக்கிறார். தே, தேன்னு சொன்னா தவ, தவனா உனது. வீரஸ்ய, வீரஸ்யனா வீரனான உனது. என்ன அதெல்லாம் வீரத்தகும்பு, அந்த வீரத்தை ஒட்டியே தான் இந்த பாச பத்தியங்களை அமைச்சுண்டு வர்றார். இதுவே நமக்கு ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை நம்ம ஸ்மரிச்சுக்கலாம். ராமாவதாரத்துல பிரத்யட்சமா அவன் யுத்தம் பண்ணான், அதனால அங்கங்க அவனுக்கு சில அடையாளங்கள் ஏற்பட்டிருக்கலாம். கிருஷ்ணாவதாரத்துல யுத்தம் பண்ணாமையே பார்த்தாரதிக்கு முகமெல்லாம் அந்த வடு இருக்கு. அது பொதுவா சொல்லிச்சு அந்த யுத்தத்துல ஏற்பட்ட அம்பு அம்புடைய தகும்புகள்னு சொல்லுவான். அது நம்மளுடைய ஒரு நமக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக அதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கான். அப்ப அப்படி வீரன், வீரஸ்யத்தே வீரனான மகாவீரான்னு சுவாமி அந்த கிருதிக்கு பெயரே மகாவீர வைபவம்னு வச்சுருக்கான். அவன் தான் வீரன், மகாவீரன். உன்னுடையன்னு சொன்னார். இப்ப அந்த வக்ஷஸ்தலத்துக்கு சொல்றார், துர்தாந்த தெய்த்த விஷிக க்ஷத பத்ர பங்கம். இது சமஸ்த பதம். இது இந்த சமஸ்த பதமானது அந்த பாகு மத்தியம்னு பேர் வச்சிருக்கார் மார்புக்கு, வக்ஷஸ்தலத்துக்கு திருமார்புக்கு. அப்ப பாகு மத்தியம் தான் இங்க நமக்கு ஆபரேட்டிவ் பார்ட். வீரஸ்தே பாகு மத்தியம் அனுபூய நக சிந்தா சரித்தார்த்ததாம் லபத்தேன தாத்பரியம். இப்ப இந்த பாகு மத்தியத்துக்கு இதெல்லாம் விசேஷணங்கள் என்னன்னு கேட்டா, துர்தாந்தன்னு சொன்னா அடக்க முடியாத, துர்தாந்த கோர அப்படின்னு அங்க காமாட்சி காஷத்துல சாதிக்கிறார். துர்தாந்த கோர துரித அப்படின்னு சொல்றாரு. அதாவது தைத்தியாலாம் எப்படி இருக்கான்னா அடக்க முடியாம இருக்கா, துஷ்டர்கள்னு தாத்பரியம் இல்ல. துர்தாந்த தைத்திய, தைத்தியன தைத்திய புத்திரர்கள் அசுரர்கள்னு பெயர். அதாவது ஒரு வித்தியாசம் காண்பிக்கிறார். அசுரால் அப்படின்னு சொன்னா அவ வானுலகத்துல இருப்பா, அரக்கன் சொன்னா அவன் பூமியில பிறந்து மனுஷால துன்புறுத்துறானா. அப்ப ராவணன்லாம் அரக்கன், இங்க வராம அங்கிருந்தபடியே சஞ்சாரம் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணியிருந்தானா, அவன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவா அசுரால். அப்ப துஷ்டர்களான தைத்தியனா அசுரர்களுடைய விஷிக்க, விஷிக்கன்னு சொன்னா ஷார்ப் அல்லது அந்த அம்பு. அப்போ நம்ம மகா வீர வைபவத்துல பழைய சிக்கி பருஷ விஷிக சிக்கான்னு சாதிக்கிறார், விஷிக சிக்கான்னு. அதே மாதிரி மறுபடியும் விஷங்கட விஷிக்க விதாடன விகடித்த அம்பத்தி, அதாவது கட்டுர அட்டனி டங்கிருதினு வரக்கூடிய அந்த சூர்ணிக்கையில சொல்றார், கட்டோர கார்முக வினிதகத விஷங்கட விஷிக்க விதாடன. இப்ப அந்த அம்பு இருக்கணும், அது க்ஷத, க்ஷதனா அதுவும் க்ஷத ஹிரண்ய வக்ஷஸ்தன்னு சொல்ல போறார். க்ஷதனா பட்டு என்ன அதுதான், ஒரு காயத்தையும் ஏற்படுத்தல, ஆனா பத்திரபங்கத்தை ஏற்படுத்துறது. பத்திரபங்கம் சொன்னா வர்ண கோலம், வண்ண வண்ணமா கோலம், லைன்ஸ் டிரா பண்றான் அவனோட திருமார்புல. மேலும் ஸ்ரீவத்ச கௌஸ்துப ரமா வனமாலிகா அங்கம், வனமாலிகா அங்கம். ஸ்ரீவத்சம்னா அந்த திருமருமார்வன். அப்புறம் கௌஸ்துபன்னு சொன்னா கௌஸ்துப ரத்னமா இருக்கு, ஜீவாத்மாக்கள்லாம் அது ரெப்ரசன்ட் பண்றது. ரமா பெரிய பிராட்டி, அப்புறம் வனமாலிகா, வனமாலா வனமாலிகா ரெண்டும் சேம் தான். அந்த வனமாலை இவைகளை அங்கம், அங்கம்னா சின்னமாக உடையது. ஸ்ரீவத் சாங்கமேஸ்வர் நினைச்சுதான் பாருங்க. அப்ப ஸ்ரீவத் சாங்கன்னு சொன்னா பெருமாளுக்கு பெயர், ஸ்ரீவத்சத்தை அங்கமாக உடையவன் அர்த்தம். அப்ப இவற்றையெல்லாம் அங்கமாக உடைய அந்த திருமார்பை வீரஸ்தேத்தையே பகுமத்தியம்னு மேல போறது. அப்ப இப்படிப்பட்ட திருமார்பை சிந்தனம் பண்ண பண்ண மனம் பெற்ற பயனை நாங்கள் அடைகிறோம்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு தடவை அண்மையத பார்த்தோம்னா விபுத நாயக துருதாந்த தைத்திய விஷிக க்ஷத பத்ரபங்கம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப ரமா வனமாலிகா அங்கம் வீரஸ்யதே பாகுமத்யம் நக சிந்தா அனுபூய சரிதார்த்ததாம் லபதே. விபுத நாயகா தேவநாயகனே தேவநாதனே துருதாந்த தைத்திய விஷிக க்ஷத பத்ரபங்கம் துஷ்டர்களான அந்த அசுரால் இருக்காலும் அவளுடைய அம்புகள் பட்ட தழும்பு, ஆனால் தழும்பு எப்படி ஆச்சுன்னு கேட்டால் பத்ரபங்கமாச்சு, அப்படியே லைன்ஸ் மாதிரி போட்டு போயிருக்கான். அப்போ அந்த வர்ண கோலங்களை உடைய அதாவது அதை உடையதாய் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப ரமா வனமாலிகா அங்கம் திருமரு என்ன, கௌஸ்துப ரத்னம் என்ன, விராட்டி என்ன, வனமாலை என்ன, இவற்றையெல்லாம் அடையாளமாக உடைய அந்த பகுமத்தியம் உம்முடைய திருமார்பை, வீரஸ்யதே வீரனான உனது திருமார்பை, நக சிந்தா எங்கள் உள்ளமானது அனுபவிய தியான திருஷ்டியில் அனுபவித்து அல்ல நேரா சிகிச்சை கூட அதை அனுபவிச்சு சரித்தார்த்ததாம் லபதே அது பெற்ற பயனை அது அடைகிறதுன்னு இந்த 32வது பத்தியத்தில் சுவாமிக்கு எம்பெருமானுடைய திருமார்பு மேல் அப்படி ஒரு ஈடுபாடு. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.